அஸ்மத் குருப்பியோ நமஹ. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவன் அடையாளமெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு செல்வம், கல்வி, இந்த குலச்செருக்கு, கல்விச்செருக்கு, செல்வச்செருக்கு, இந்த மூணு இருக்காது அப்படின்றதுக்கு ஒரு ரோல் மாடல் நம்ம கூரத்தாழ்வான் தான். அந்த கூரத்தாழ்வான் மாதிரி வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான், அந்த முக்குறும்பு எப்பெருமானாருக்கு ஸ்ரீபாஷ்யம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணதே கூரத்தாழ்வான் தான். அந்த எம்பெருமானார் தாமே ஆராய்ந்து அவர் வந்து இவருக்கு அது அந்த அவர் அவர் அருள வேண்டும் அப்படின்னு விஞ்ஞாபிக்க கூச்சமுற்றவராய் எழுதாமல் இருப்பாராம் அவர். எம்பெருமானார் சொல்லும்படி நியமித்தால் கூட ஆச்சாரியனுக்கு நாம் சொல்வதாவது என்று மௌனமாக அடங்கி ஒடுங்கி நிற்பார். எம்பெருமானார் தாமே ஆராய்ந்து ஒரு விதமாக எழுதின அப்புறம் மகிழ்ந்து வரைவராம். அந்த தங்க வட்டில தூக்கி போட்டு எம்பெருமானாரே கதி அப்படின்னு வந்தவர் செல்வத்தை விட்டு. அதனால் நமக்கு ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அடியன். அஸ்மத் குருப்யோ நமஹ.